நான் இந்துக்களை விமர்சித்திருக்கிறேன். இந்துக்களால் வணங்கப்படுகிற மகாத்மாவின் மேலாதிக்கத்தை நான் மறுத்திருக்கிறேன். இந்துக்கள் என்னை வெறுக்கிறார்கள். அவர்களுடைய தோட்டத்தில் உள்ள நச்சு பாம்பாக என்னை பார்க்கிறார்கள். அப்படி இருக்க, கௌரவமிக்க இந்த பொறுப்பை ஏற்கும்படி என்னை அழைத்தது ஏன் என்று அரசியல் அறிவுள்ள இந்துக்கள் கேட்கப் போகும் கேள்விக்கு மண்டல்காரர்கள் விளக்கம் தந்தாக வேண்டி வரும். என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தது மிகவும் துணிச்சலான ஒரு செயல்தான். இது தங்களை அவமதித்தது போலாகும் என்று சில இந்துக்கள் நினைத்தால் கூட வியப்பில்லை. வெறும் மத அபிமானம் மட்டுமே உள்ள சாதாரண இந்துக்களுக்கும் கூட இது உறுத்தலாகவே இருக்கும். தலைவன் ஒருவனை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சாஸ்திர விதிகளை மீறியது ஏன் என்பதற்கான விளக்கத்தையும் மண்டல் அளிக்க வேண்டியதிருக்கும். சாஸ்திரங்களின்படி மற்ற மூன்று வர்ணங்களுக்கும் பார்ப்பனரே குரு என்ற நிலையில் அமர்த்தப்பட்டுள்ளார். வர்ணானாம் பிராமணே குரு என்பது சாஸ்திர விதி. ஓர் இந்து யாரிடம் கல்வி கற்க வேண்டும், யாரிடம் கல்வி கற்க கூடாது என்பதை மண்டலும் அறிந்தே உள்ளது. ஓர் இந்துவானவன் அவர் அதிக அறிவுடையவர் என்பதற்காக மட்டுமே எவரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சாஸ்திரங்கள் ஆணையிடுகின்றன. இது மகாராட்டிரத்தைச் சேர்ந்த துறவி ராமதாசர் என்பவரால் மிகவும் தெளிவாக்கப்பட்டுள்ளது. அவர் சிவாஜியை இந்து ராஜ்யம் அமைக்குமாறு தூண்டியவர் என்று கூறப்படுகிறது. தன் தசபோதனையில் இந்துக்களை நோக்கி ராமதாசர், தீண்டத்தகாதவன் ஒருவேளை கல்வி அறிவு பெற்றிருக்கிறார் என்பதற்காக அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற கேள்வியை கேட்கிறார். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று விடையும் அளித்துள்ளார். இதுபோன்ற கேள்விகளுக்கெல்லாம் என்னவிதமாக பதில் கொடுப்பது என்ற பிரச்சனையை நான் மண்டலிடமே விட்டுவிடுகிறேன். தலைமை பொறுப்புக்கு ஒருவரை தேடி பம்பாய் வரை வந்ததற்கும் இந்துக்களுக்கு அறவே பிடிக்காத ஒரு மனிதனை அப்பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்ததற்கும் அந்தியாஜா என்கிற தீண்டத்தகாத ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை சவர்ணர்கள் என அழைக்கப்படும் சாதி இந்துக்கள் நிரம்பிய கூட்டத்தினரிடையே பேச அனுமதிக்கும் இழிசெயலை செய்ய தூண்டியதற்கும் என்ன காரணமோ மண்டல்காரர்களுக்கே வெளிச்சம். என்னை பொறுத்தவரை உங்களுடைய அழைப்பை என் சொந்த விருப்பத்தை மீறியே ஏற்றுக்கொண்டேன். என்னை சார்ந்த என் சமூக மக்களின் விருப்பத்திற்கு எதிராகத்தான் உங்கள் வேண்டுகோளை ஏற்றேன் என்பதை முதலில் தெளிவாக்கிட விரும்புகிறேன். இந்துக்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். நான் அவர்களுக்கு விருப்பமான மனிதனாக இல்லை என்பதையும் நான் அறிவேன். இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அவர்களிடமிருந்து விலகியே நிற்கிறேன். அவர்களை வேதனைப்படுத்த வேண்டுமென்ற எண்ணம் எனக்கு இல்லை. என்னுடைய இடத்திலிருந்தபடியே என் எண்ணங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதுவே போதுமான அளவுக்கு இந்துக்களுக்கு ஆத்திரத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்துக்களிடையே செவிக்கு மட்டுமே எட்டும் தொலைவில் நான் செய்து கொண்டிருந்த வேலையை இந்துக்களுடைய மேடையிலேயே ஏறி நேருக்கு நேராகச் செய்யும் எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை. நான் இந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்றிருப்பதற்கு காரணம் நீங்கள் என்னை தலைவனாக தேர்ந்தெடுத்ததினால்தானே தவிர என் விருப்பத்தினால் அல்ல. நீங்கள் சமூக சீர்திருத்தத்தை குறிக்கோளாக கொண்டவர்கள். உங்களுடைய குறிக்கோள் எப்போதும் எனக்கு ஏற்புடையதே. அந்த குறிக்கோளுக்கு உதவுகிற ஒரு வாய்ப்பு கிட்டுகிற போது அந்த குறிக்கோளுக்கு நான் உதவக்கூடும் என்று நீங்கள் எண்ணுகிற போது அந்த வாய்ப்பை மறுக்கக்கூடாது என்று நான் எண்ணினேன். நான் இன்றைக்கு கூற இருக்கும் செய்திகள் நீங்கள் தீர்வு காண முயற்சி செய்யும் பிரச்சனையை தீர்க்க எந்த வழியிலாவது உதவக்கூடுமா என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த பிரச்சனையை பற்றி என் பார்வை என்ன என்பதை மட்டுமே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.